You know, the devil always gives a false picture of God. பிசாசானோ எப்பொழுதுமே தேவனை பற்றிய ஒரு தவறான ஒரு பிம்பத்தை அவன் காட்டுவான். He always wants us to see God as a hard task master. தேவன் ஒரு கடினமான ஒரு ஆளோட்டியை போல இருப்பதாக தேவனை நமக்கு அவன் காட்டுவான். கடினமான ஒரு எஜமானை போல ஆண்டவர் இருக்கிறார் என்று நமக்கு காட்டுவான். You know, he always injects such thoughts into our minds. அவன் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட எண்ணங்களை நம்முடைய மனதிலே அவன் செலுத்துவான். He always tells us, you know, if you want to follow Jesus, நீங்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால், you know, you have to give up many things in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும் என்று அவன் சொல்லுவான். The things which you are enjoying now, you have to give up. இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமா அனுபவித்துக் கொண்டிருக்கிற காரியங்களை நீ விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவான். Your worldly friendship, your relatives, your entertainments, you may have to give up everything. உலக பிரகாரமான உங்கள் நண்பர்கள், உங்களுடைய பொழுதுபோக்கு, உங்களுடைய உறவினர்கள், இவர்களை எல்லாவற்றையும் நீ ஆண்டவரை பின்பற்ற வேண்டுமானால் இவர்களை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவான். Do you need to give up all those things? The devil will say to us. பிசாசானவன் நம்மிடத்தில் இப்படி வந்து சொல்லுவான், நீ இதெல்லாம் விட்டுவிட வேண்டுமா? Do you need to give up seeing good serials in the TV or movies? அருமையான சீரியல் காட்சிகள், படங்கள், இவைகளெல்லாம் இயேசுக்காக நீ விட்டு விட வேண்டுமா என்று சொல்லுவான். You know, there is a great joy when you gather together and you talk about people, gossip about people. You know, do you need to give up all these things? நீங்கள் கூட்டமாய் சேர்ந்து உன் நண்பர்களோடு சேர்ந்து இப்படி மற்றவர்களை பற்றி புறங்கூறி காரியங்களை பேசுகிறது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது, இதையெல்லாம் நீ விட்டு விட வேண்டுமா என்று சொல்லுவான். Yeah, if you are going to follow Lord Jesus, wholeheartedly, you have to give up all these things. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை முழு மனதோடு பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த காரியங்களை எல்லாம் விட்டுவிடத்தான் வேண்டும். So you cannot enjoy the cinema, comedies and jokes. இந்த உலகத்தில் இருக்கிற சினிமா, ஜோக்குகள், காமெடி இவளை எல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியாது. And not only that, he will, you know, instill a fear in us. No, if you are following Jesus, you have to give up, and Jesus will demand lot of things from your life. அவன் இப்படிப்பட்டதான சிந்தனைகளை மனதிலே தூண்டி விடுவான். நீ இவையெல்லாம் விட்டுவிடுது அது மாத்திரமல்ல, நீ எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று இயேசு உன்னை கட்டாயப்படுத்தி கேட்பார் என்று சொல்லுவான். Yeah, he will demand you to forsake many things which you are enjoying today. இந்த நாளிலே நீ சந்தோஷமாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிறதெல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று தேவன் கட்டாயப்படுத்துவார் என்று சொல்லுவான். You know, if you want to follow Jesus, you may have to know that your Lord Jesus will take away even the job and make you jobless. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால் ஆண்டவர் உங்களுடைய வேலையை கூட எடுத்துவிட்டு ஒரு வேலை இல்லாதவனாக கூட உன்னை வைக்க முடியும் என்று சொல்லுவார். He will make your life miserable. உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் மோசமானதாய் மாற்றி விடுவார் என்று சொல்லுவார். Today you are so comfortable. இன்றைக்கு நீ சொகுசாய் இருக்கிறாய். But following Jesus will cost your job. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது அது உன்னுடைய வேலைக்கே உலை வைத்துவிடும். And you have to give up your comforts. உங்களுடைய சுகபோகங்கள் எல்லாம் விட்டு all the enjoyments of life etc. இந்த ஜீவனுக்கான எல்லா விதமான சந்தோஷங்களையும் நீ விட்டுவிட வேண்டும் என்று சொல்லுவான். So he will say, you don't need to follow Jesus wholeheartedly. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீ முழுமனதாய் பின்பற்ற தேவையில்லை என்று சொல்லுவான். You know, you are already living in a good house. நீ இப்பொழுது நல்ல வீட்டிலே வசித்து கொண்டிருக்கிறாய். You are having a very good job with a very good salary. ஒரு நல்ல சம்பளத்தோடு கூடிய நல்ல வேலையில் இருக்கிறாய். You have a car, you have a cell phone. உனக்கு கார் இருக்கிறது, two wheeler. ஃபோன் இருக்கிறது, உங்களுக்கு டூ வீலர் இருக்கிறது. And you can buy whatever you want. உங்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் நீ வாங்கிக் கொள்ளலாம். You can go to restaurants and you know with your family and enjoy good food. நல்ல ஹோட்டலுக்கு சென்று நல்ல உங்கள் குடும்பத்தை கூட்டிக் கொண்டு சென்று நல்ல சுவையான உணவை நீங்கள் சாப்பிடலாம். But following Jesus may make you to land up on a platform. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டியது ஒருவேளை உங்களை பிளாட்ஃபார்ம்லே நிறுத்திவிட முடிய சூழ்நிலை இருக்கலாம். Because Jesus will demand all these comforts from you. ஏனென்றால் இயேசு உங்களிடத்தில் இருக்கிற அந்த எல்லா விதமான வசதிகளையும் சந்தோஷங்களையும் அவர் கட்டாயப்படுத்தி உங்களிடத்தில் எடுத்து விடுவார். Yeah, he will take away your happy lifestyle. உங்களுடைய சந்தோஷமான இந்த வாழ்க்கை முறையை ஆண்டவர் எடுத்து விடுவார். He will make your life so miserable. அவர் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் கஷ்டப்பட வேண்டியதாக வைத்து விடுவார். See, those other Christians, they are not going to movies, they are not going anywhere, they are not enjoying anything. அந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் பார், அவர்கள் சினிமாவுக்கு போகிறதில்லை, அவர்கள் பொழுதுபோக்கு செய்கிறதில்லை, அவர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கிறதில்லை. I have heard the testimony of Brother Zach. நான் சகோதரர் ஜாக் அவருடைய in one of his message. அவருடைய ஒரு செய்தியிலே அவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். Now when he left his navy job, அவர் தன்னுடைய கப்பற்படை வேலையை விட்ட பொழுது, he said to the Lord like this, அவர் இந்த விதமாக ஆண்டவரிடத்தில் சொன்னார், Lord, if I don't have money to rent a house, ஆண்டவரே நான் ஒரு வீட்டை வாடகை எடுப்பதற்கு இடத்திலே பணம் இல்லை என்றால், I will even live on a platform and will serve you, Lord. ஆண்டவரே நான் ஒரு பிளாட்ஃபார்ம்லே நான் வாழ்ந்து கொண்டு உமக்கு நான் ஊழியம் செய்வேன் என்று சொன்னார். What a challenge, brothers and sisters. சகோதர சகோதரிகளே, இது எவ்வளவு பெரிய சவாலா இருக்கிறது. It's a love-driven life. இது அன்பினாலே உந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. You know, when we are gripped by God's love, நாம் தேவனுடைய அன்பினாலே பற்றி பிடிக்கப்படும் பொழுது, only then we can also say something like that. அப்பொழுது மட்டுமே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சொல்ல முடியும். It's true, the Lord took him through difficult situations. அவரே கஷ்டமான சூழ்நிலை வழியாக ஆண்டவருக்கு எடுத்து சென்றது உண்மைதான். Difficult financial situation circumstances. மிகவும் கஷ்டமான பொருளாதார சூழ்நிலைகளை ஊடாக ஆண்டவர் எடுத்து சென்றார். But see, brothers and sisters, what a blessing he is today to the world. ஆனால் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அவர் உலகத்துக்கு எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறார் என்பதை பாருங்கள். He did not believe in the lies of the devil. அவர் பிசாசுடைய பொய்களை எல்லாம் நம்பவில்லை. And his heart was gripped by the love of God. அவருடைய இதயம் தேவனுடைய அன்பினாலே பற்றி பிடிக்கப்பட்டதாக இருந்தது. And that love took him through all the difficult circumstances joyfully. அந்த அன்பானது அவர் வாழ்க்கையிலே வந்த எல்லா கடினமான சூழ்நிலைகளையும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ள உதவி செய்தது. If we are also gripped by the love of God, நாமும் தேவனுடைய அன்பினாலே பற்றி பிடிக்கப்படுவோம் என்றால், all the pain that Jesus went through for me, ஆண்டவரே இயேசு எனக்காக கடந்து சென்ற எல்லா வேதனைகளும், to save me, என்னை இரட்சிக்கும்படி அவர் பட்ட பாடுகள், if you realize that, நாம் அதை உணர்வோம் என்றால், how willingly the Lord came forward to pay the price, எவ்வளவு தன்னுடைய சுயசித்தமாகவே இந்த விலைக்கிரயத்தை செலுத்த அவர் வந்ததை நினைத்து பார்க்கும் பொழுது, as we heard during the time of praise and thanksgiving, how he took a risk, நாம் துதி நன்றி செலுத்தல் வேளையிலே நாம் கேட்டது போல அவர் எப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து நம்மை ரட்சிக்க வந்தார். He took a risk of coming to a sinful world. இந்த பாவமான ஒரு உலகத்துக்கு வருகிற அந்த ஒரு ரிஸ்கை அவர் எடுத்தார். You know, if we realize that love, we will be ashamed of our carnal, you know, our selfishness. அந்த அன்பை நாம் உணர்ந்தோம் என்றால், நாம் நம்முடைய மாம்சீகமான இந்த வாழ்க்கை முறையை பற்றி நாம் மிகவும் வெட்கமடைவோம். If you are gripped by that love, அந்த அன்பினாலே நாம் பிடிக்கப்பட்டிருப்போம் என்றால், we will pray to the Lord, Lord, please bring me to a place where I can say, Lord, thou art enough. ஆண்டவரே, நீர் போதும் என்கிற இடத்திற்கு என்னை கொண்டு வந்து விடும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். And we will say to him, Lord, you only gave all the earthly blessings, all the earthly comforts to me. You have all the right to take it away, Lord. ஆண்டவரே, நீர் தான் இந்த பூமிக்குரிய எல்லா வசதிகளையும் என்னுடைய அனுபவிக்க கூடிய காரியங்களையும் கொடுத்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள உமக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது ஆண்டவர் என்று நாம் அவரிடத்தில் சொல்லுவோம். You know, the devil's lie is to make you and I believe that, you know, God will make you and your life miserable. தேவன் உங்களுடைய வாழ்க்கையை எல்லாம் மிகவும் மோசமானதாக பரிதவிக்கக்கூடிய நிலைமையிலே மாற்றிவிடுவார் என்று சொல்வதுதான் பிசாசனுடைய பொய்யாகும். You know, no father in this earth will love to make his children's life miserable by taking away something from them. இந்த பூமியில இருக்கிற எந்த ஒரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்துவிட்டு அவருடைய வாழ்க்கையை பரிதவிக்க கூடிய நிலைமைக்கு ஆக்குவது எந்த ஒரு தகப்பனுக்கும் அது பிடிக்காது. If God would take away something from our life, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஏதாவது ஒன்றை எடுப்பார் என்றால், it is only to fill that with something eternal, something good and eternal. அதை அந்த எடுத்த இடத்திலே நித்தியத்துக்குரிய மதிப்புள்ள ஒன்றை அந்த இடத்துல வைக்கும்படியாகத்தான் அதையும் ஆண்டவர் எடுத்திருப்பார். When God asks us something, தேவன் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்பார் என்றால், or asks us to give up something, ஏதோ ஒன்றை விட்டுவிடும்படி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்வார் என்றால், we fear. நாம் பயப்படுகிறோம். Mainly because, you know, we are so carnal. அது எதனால் என்றால், நாம் பொதுவாக மாம்சீகமானவர்களாக இருக்கிறோம், அதுதான் காரணம். Because we do not know God. Who is that person who is asking me? இப்படி என்னிடத்திலிருந்து கேட்கிற நபர் யார் என்று தேவனை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறபடினாலே தான் நாம் அப்படி நடந்து கொள்கிறோம். You know, we can learn something from the meeting between Lord Jesus and the Samaritan woman. அங்கே ஆண்டவருக்கும் அந்த சமாரிய ஸ்திரீக்கும் இடந்த அந்த உரையாடலிலே நாம் இதை கற்றுக்கொள்ள முடியும். We read in John 4. யோவான் 4 அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். John chapter 4. யோவான் 4:7 ஏழாவது வசனம். The last part, the Lord said to her, give me a drink. தமிழில் 8வது வசனம் பிற்பகுதி, இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். The Lord asked her, give me a drink. ஆண்டவர் அவளிடத்தில் கேட்டார், எனக்கு குடிக்கிறதுக்கு, என்னுடைய தாகத்துக்கு நீ தா என்று கேட்டார். But she was hesitant for some reasons. ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அவள் அதை தயங்கினாள். What about us, brothers and sisters? நம்மை குறித்து என்ன சகோதர சகோதரிகளே? If God would ask us something from us, தேவன் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை கேட்பார் என்றால், If he would ask us our comfort, நம்முடைய வசதியை அவர் கேட்பார் என்றால், What would be our response? நம்முடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கும்? Or if he would ask our time, அல்லது நம்முடைய நேரத்தை அவர் கேட்பார் என்றால், If he asks you, give me your time, உனுடைய நேரத்தை எனக்கு கொடு என்று ஆண்டவர் கேட்பார் என்றால், Or if he asks, give me your eyes, உன்னுடைய கண்களை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்டால், Give me your eyes from watching pornography, இந்த ஆபாச படத்தை பார்க்கிறதிலிருந்து கண்களை விலக்கி அந்த கண்களை எனக்கு தா என்று ஆண்டவர் கேட்டால், Give me your tongue, give me your heart, உன்னுடைய நாவையும் உன்னுடைய இதயத்தையும் எனக்கு தா, Give me your whole body as a living sacrifice for me, முழு சரீரத்தையும் ஒரு ஜீவ பலியாக எனக்கென்று நீ கொடு என்று கேட்டால், What would be our response, brothers and sisters? நம்முடைய பதில் எப்படிப்பட்டதா இருக்கும் சகோதர சகோதரிகளே? You find it difficult to give your eyes, your time, your tongue, உங்களுடைய கண்களையும் உடைய நேரத்தையும் உடைய நாவையும் கொடுப்பது கஷ்டமாய் தோன்றுமா? Yeah, you find it difficult. ஆம், நாம் அப்படிதான் உணர்கிறோம், கஷ்டமாக நமக்கு தோன்றுகிறது. To give your body as a living sacrifice, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஆண்டவருக்கு கொடுப்பது நமக்கு கஷ்டமாய் தோன்றுகிறது. To be directed by the Holy Spirit all through the day, ஒவ்வொரு நாள் முழுவதும் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறது நமக்கு கஷ்டமாய் இருக்கிறது. We want to see all that we want to see. நாம் பார்க்க விரும்புகிற எல்லாவற்றையும் நாம் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். Sinless thing, even sinful pornography, everything we want, whatever we want to see, we want to see. நாம் அது ஆபாச படம் பார்க்கறதா இருந்தாலும் சரி, நாம் வேண்டும் என்று விரும்புகிறது எல்லாவற்றையும் பார்க்கிறோம். We want to speak all that's in our heart to somebody. நம்முடைய இதயத்தில் when somebody provokes us, நம்ம யாராவது கோபப்படுத்தும் பொழுது நம்முடைய இதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நாம் அந்த நபரிடத்தில் நாம் பேசி விடுகிறோம். And reputation, நம்முடைய நன்மதிப்பு. If the Lord would ask us, give me your reputation, உன்னுடைய நன்மதிப்பை எனக்கு கொடுத்து விடு என்று ஆண்டவர் கேட்டால், that's very very difficult. அது மிக மிக கடினம். We will go to any length to protect our reputation. நம்முடைய நன்மதிப்பை காத்து கொள்வதற்கு எந்த எல்லைக்கும் நாம் செல்ல தயாராக இருப்போம். Like a mother bear would, you know, protect its cub. ஒரு ஒரு கரடி தன்னுடைய குட்டியை காக்கிறதுக்கு என்ன வேண்டுமெல்லாம் செய்ய தயாராக இருக்குமோ அதுபோல We'll fight for it. அதற்கென்று நாம் போராடுவோம். We'll prove that we are good. நாம் நல்லவர்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்கு நாம் போராடுவோம். We will not give that up so easily. நாம் அதை வெகு சுலபத்திலே நாம் அதை விட்டு கொடுத்து விட மாட்டோம். The Lord will ask, give me your reputation. ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய நன்மதிப்பை எனக்கு கொடுத்து விடு. We are so insecure. நாம் மிகவும் பாதுகாப்பற்றவர்களாக இருக்கிறோம். You know why we are not giving to him? நாம் ஏன் ஆண்டவர் கேட்பதை அவருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம் தெரியுமா? We are, you know why we are not giving our eyes, our tongue, our time? நம்முடைய கண்களையும் நம்முடைய நாவையும் நம்முடைய நேரத்தையும் ஏன் நாம் அவருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம்? Why we are not giving up our reputation? அல்லது நம்முடைய நன்மதிப்பை ஏன் அவருக்கு கொடுக்காமல் இருக்கிறோம்? Because we do not know him. நாம் ஏனென்றால் நாம் அவரை அறியவில்லை. Because we do not know the love, his love for us. அவருடைய அன்பை நாம் அறியவில்லை. In John 4 verse 10, the Lord said something like this. யோவான் 4:10 ஆண்டவர் இவ்விதமாக சொன்னார். To that Samaritan woman, அந்த சமாரிய ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் இப்படி சொன்னார். If you knew the gift of God, நீ தேவனுடைய ஈவை அறிந்திருந்தால், If you know who it is who says to you, give me, தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால். Think of these two phrases, brothers and sisters. இந்த ரெண்டு சொற்றொடர்களையும் இதை யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. If you know, Jesus is not only saying to the Samaritan woman, he is saying to each one of us who are not willing to give up what he asks from us. அந்த இந்த காரியங்களை ஆண்டவர் சமாரிய ஸ்திரீயிடத்திலிருந்து மாத்திரம் சொல்லவில்லை, நம்மிடத்திலே ஏதாவது ஒன்று கேட்டிருக்கிற ஒவ்வொருவரிடத்தை பார்த்தும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். If you know, if you knew the gift of God, தேவனுடைய ஈவை நீ அறிந்திருந்தாயானால், If you know who it is who is asking you, உன்னிடத்திலே கேட்கிறவர் யார் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் the two phrases think of it இந்த ரெண்டு வாக்கியங்களையும் யோசித்து பாருங்கள் you know the reason for our defeated life நம்முடைய தோல்வியுற்ற வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுமா and the reason for our lukewarmness நம்முடைய ஒரு வெதுவெதுப்பான நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெதுவெதுப்பான நிலைமைக்கு காரணம் என்ன and the reason for the lack of spiritual growth ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன it lies on these two phrases அதனுடைய காரணம் இந்த இரண்டு வாக்கியங்களிலே அடங்கி இருக்கிறது you know our lord put his finger right on the spot ஆண்டவர் சரியான இடத்திலே விரலை வைத்து காரியங்களை காண்பிக்கிறார் we do not know the gift of god நாம் தேவனுடைய ஈவை அறியாமல் இருக்கிறோம் we do not know you know if we give up something he asks for we do not know that he will fill that with the gift of god devan nammidathile edavadhu ondrai kettu adai nammidathil eduthukolvar endral adai devanudaiya eevinale andha edathai nirappuvar endru nam ariyamal irukrom what he is asking us is not something precious what he is asking from is only ashes nammidathil irundhu avar kekkradellam edho oru பிரசித்தி பெற்ற மேன்மையானது அல்ல அது ஒரு சாம்பலை தான் ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து கேட்கிறார் all that is earthly things பூமிக்குரிய காரியங்கள் தான் ashes எல்லாம் சாம்பல் but he wants to give to us something eternal a beauty for all the ashes ஆனால் இந்த சாம்பலுக்கு பதிலாக நித்திய மதிப்புடைய சிங்காரத்தை நமக்கு தர ஆண்டவர் விரும்புகிறார் you know our wills our desires our wants everything they are only ashes நம்முடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாமே அது சாம்பலாய் தான் இருக்கின்றன yeah, I have to keep only on the altar of the lord நாம் அதெல்லாம் நாம் தேவனுடைய பலிபீடத்திலே வைக்க வேண்டும் to be burned by the holy ghost fire பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினாலே அது பட்சிக்கப்படும்படியாக நாம் அந்த பலிபீடத்திலே அதை வைக்க வேண்டும் yeah for all that we have kept on the altar when he asked for it he will exchange that with the beauty his beauty நாம் அவர் கேட்கிற எல்லா சாம்பலையும் நாம் பலிபீடத்தில் வைத்து விடும் பொழுது அதை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சிங்காரத்தை அவர் நமக்கு வைக்கிறார் also we do not know who it is asking us நம்மிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் நாம் அறியாமல் இருக்கிறோம் we do not know the power of one who is asking us நம்மிடத்தில் கேட்கிறவருடைய வல்லமை என்னதென்று நாம் அறியாமல் இருக்கிறோம் we do not know his love the love of one who asks us நம்மிடத்தில் கேட்கிறவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்று அறியாமல் இருக்கிறோம் that is why we are unwilling to give up ourselves அதனால தான் நாம் நம்முடைய சுயத்தை விட்டு கொடுக்க சித்தமில்லாதவர்களாக இருக்கிறோம் our sins our fleeting pleasures நம்முடைய பாவங்கள் கடந்து போகிற அந்த இன்பங்களை எல்லாம் விட்டு கொடுக்க விருப்பம் இல்லாமல் இருக்கிறோம் we do not know him that is why we are not willing to give up our grudge அவரை நாம் அறியாத இருக்கிறபடியாலே தான் நாம் மற்றவர்கள் மீது இருக்கிறதான அந்த ஒரு பகையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம் envy the competitive spirit அந்த பொறாமை போட்டி மனப்பான்மை இதெல்லாம் விட்டு கொடுக்காமல் இருக்கிறோம் yeah the worldly friendship or any illegitimate relationship உலக பிரகாரமான நட்பு நியாயத்துக்கு புறம்பான சகவாசங்கள் இவைகளெல்லாம் and these things only harm us இந்த காரியங்கள் எல்லாம் நம்மை அவை துன்பப்படுத்துறவைகளாக தான் இருக்கின்றன yeah if that is what he is asking if we give it up அதை தான் ஆண்டவர் கேட்கிறார் நாம் அதை விட்டு கொடுத்து விட்டா only if we know who it is asking only then we will give it up நாம் இதை கேட்கிறவர் யார் என்பதை மட்டும் அறிந்திருப்போம் என்றால் நாம் இவளெல்லாம் விட்டு கொடுத்து விடுவோம் if we would have given him and he would have given us a beauty for all the ashes அவர் நாம் கொடுக்கிற அந்த எல்லா சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை அவர் கொடுப்பார் as he said he would have given us the living water அவர் சொல்லுங்கே சொல்லுகிறது போல அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் but most of the time many of us see him only in the same way this Samaritan woman saw him ஆனால் अनेक வேளைகளிலே இந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவை எப்படி பார்த்தாலோ அப்படி தான் நாம் ஆண்டவரை பார்க்கிறோம் you know these women said in verse 11 as we read in verse 11 11 ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல இந்த ஸ்திரீ இப்படி சொல்கிறாள் she saw the lord as having nothing ஆண்டவர் அவரிடத்திலே ஒன்றுமில்லாதவரை போல ஆண்டவரை இந்த ஸ்திரீ பார்க்கிறாள் you know she said to him sir you have nothing to draw அந்த ஸ்திரீ அதற்கு ஆண்டவரே முண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே and the well is so deep கிணறும் ஆழமாய் இருக்கிறது we also see him as having nothing நாமும் ஆண்டவர் ஒன்றுமில்லாதவரை போல பார்க்கிறோம் we think if we give up something he will not give us anything back நாம் அவருக்கு அவரிடத்தில் ஏதாவது கொடுத்தால் அவர் அதை திரும்ப ஏதோ ஒன்று நமக்கு கொடுக்க மாட்டார் என்று நினைக்கிறோம் you know we believe you know we think that he has no ability to give anything to us anything good to us இந்த ஒரு நன்மையும் நமக்கு அவர் திரும்ப கொடுக்கிறதுக்கு அவர் இயலாதவர் என்று நாம் அவரை நினைக்கிறோம் he has no ability to give us beauty for ashes நமக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க அவரால் முடியாது என்று நாம் அவரை குறித்து நினைக்கிறோம் you know you are not having water, you are not able to, you know, satisfy your own need, but how can you give water to me? That was the question the Samaritan woman had. உம்மிடத்திலே பாத்திரம் இல்லை, உம்மிடத்திலே தண்ணீர் இல்லை, உமக்கு தேவையானது உம்மிடத்தில் இல்லை, எனக்கு எப்படி நீர், என்னுடைய தேவை எப்படி சந்திக்க போகிறீர் என்ற கேள்வி. You have nothing. உம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. But how will you give me something, living water? அப்படி இருக்கும்பொழுது எனக்கு எப்படி நீர் தண்ணீர், ஜீவ தண்ணீரை கொடுப்பீர்? How will you give me eternal blessings? எப்படி நித்தியத்துக்கான ஆசீர்வாதத்தை எனக்கு தருவீர்? No, we ask the Lord, Lord, you are not able to solve my earthly problem. ஆண்டவரிடத்தில் நாம் கேட்கிறோம், ஆண்டவரே நீர், ஆண்டவரிடத்தில் நாம் இப்படியாக கேட்கிறோம், ஆண்டவர் இந்த பூமிக்குரிய ஒரு தேவையை நம்மால் சந்திக்க முடியவில்லையே. How will you give eternal blessings? நீர் எப்படி எனக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தருவீர்? That is the unbelief that we don't say, but our lack of knowledge of him, the lack of the knowledge of his gift, eternal gift, it makes us to say so. நாம் இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படையாக இந்த அவிசுவாசத்தை நாம் வாயினாலே சொல்லிவிடுகிறதில்லை, ஆனால் அப்படித்தான் நாம் அவரை குறித்து நினைக்கிறோம். ஏனென்றால் அவருடைய ஈவு என்ன என்பதையும் அவர் இன்னார் என்பதையும் நாம் அறியாத இருக்கிறனாலே இப்படி நாம் நடந்து கொள்கிறோம். That is exactly the Samaritan said to him. இதே விதமாகத்தான் அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் சொன்னாள், Man, you don't have water for yourself. உமக்கென்றே உம்மிடத்திலே தண்ணீர் இல்லை. You are begging me for water. நீர் என்னிடத்திலே தண்ணிக்கென்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறீர். But you are promising me living water. How can it possible? நீர் எனக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்லுகிறீரே, இது எப்படி உமக்கு சாத்தியம்? You are joking. நீர் ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறீர் என்று சொல்கிறாள். The Lord said in verse 13. ஆண்டவர் 13 வசனத்திலே சொன்னார், Everyone who drinks of this water will thirst again. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். Also, everyone who drinks of this earthly well will thirst again. இந்த பூமிக்குரிய ஒரு கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடிக்கிற ஒவ்வொருவனுக்கும் தாகம் உண்டாகும். Lord is saying that if you are seeking earthly things, ஆண்டவர் இயேசு சொல்கிறார், இந்த பூமிக்குரிய காரியங்களை நீ தேடுவாயானால், you will keep on seeking only that. நீ அதை தேடிக்கொண்டே இருப்பாய், அதை மாத்திரமே தேடிக்கொண்டிருப்பாய். Your thirst will be only for earthly things. உன்னுடைய தாகம் எல்லாம் இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக மட்டுமே இருக்கும். And you will be running here and there for that. அந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக இங்கும் அங்குமாக அலைந்து கொண்டிருப்பாய். You will be wasting your energy, your time. உன்னுடைய சக்தியையும் உடைய நேரத்தையும் நீ வீணடித்துக் கொண்டிருப்பாய். But the water I give, if you drink. ஆனால் நான் கொடுக்கிற அந்த தண்ணீரை நீ குடித்தால். Verse 14. 14வது வசனம். He said, whoever drinks of the water that I will give him, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ shall never thirst, ஒரு காலம் தாகம் உண்டாகாது. But the water that I will give him will become in him a well of water springing up to eternal life. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். If you drink the water I give you, that living water, ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீரை நீ குடிப்பாய் என்றால், if you seek me for the baptism of the Holy Spirit, நீ பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்துக்காக என்னை தேடுவாய் என்றால், if you seek that living water, அந்த ஜீவ தண்ணீரை நீ தேடுவாய் என்றால், first of all you will never thirst for earthly things. முதலாவதாக நீ இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்காக தாகம் கொள்ள மாட்டாய். Secondly, the water I give you, இரண்டாவதாக நான் கொடுக்கிற இந்த தண்ணீர், the anointing that I give you, நான் கொடுக்கிற இந்த அபிஷேகம், will become in your well of water springing up to eternal life. அது நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு ஜீவ ஊற்றாய் உன்னிடத்திலிருந்து உண்டாகும். The Lord is saying, I will not give water, I will put a source of water in you. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னிடத்துக்கு தண்ணீரை கொடுக்க மாட்டேன், அதிலே உனக்கென்று அந்த அங்கேயே இருக்கிறதுபடி நான் செய்து விடுவேன் என்று சொல்கிறார். அந்த தண்ணீர் உருவாகிற அந்த ஒரு மூலத்தையே நான் அங்கே வைத்து விடுவேன் என்று சொல்கிறார். If we give up something which asks us, brothers and sisters, சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மிடத்தில் ஏதாவது ஒன்றை கேட்பார் என்றால், if we give up that earthly, you know, desires, sinful pleasures, sinful desires, even sinless desires, அந்த ஆண்டவர் கேட்கிற காரியங்களை, பூமிக்குரிய காரியங்கள் அல்லது பாவமுழு காரியங்கள் அல்லது பாவம் இல்லாத காரியங்கள், நம்முடைய நன்மதிப்பு, evil habits, தீமையான பழக்கங்கள், இவையெல்லாம் விட்டுவிட்டால், and you know, if we give our body as a living sacrifice to him, நம்முடைய சரீரங்களை தேவனுக்கு ஜீவனுள்ள பலியாக நாம் செலுத்தி விட்டால், the Lord said he will give the living water. ஆண்டவர் சொல்கிறார், அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார். He will give his Holy Spirit. அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பார். His divine nature. அவருடைய திவ்ய ஸ்வபாவத்தை நமக்கு கொடுப்பார். What he gives in us will become a well. அவர் நம்மிடத்திலே வைக்கிறது ஒரு நீரூற்றாய் மாறும். Becoming bigger and bigger and bigger and springing up to eternal life. அது நாளடைவிலே பெருகி பெருகி பெருகி நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது ஊறுகிற ஊற்றாய் அது மாறிவிடும். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, let us remember this. நாம் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். When he asks us something, நம்மிடத்திலே ஆண்டவர் ஏதாவது ஒன்றை கேட்பார் என்றால் he asks us to give up something ஏதோ ஒரு காரியத்தை விட்டு விடும்படி ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பார் என்றால் it is not to make us miserable நம்மை பரிதாபப்படக்கூடிய நிலையிலே வைக்கிறதுக்காக அல்ல but to fill us with the living water ஆனால் ஜீவ தண்ணீரோடு தண்ணீரை கொண்டு நம்மை நிரப்பும்படி அவர் கேட்கிறார் it's only for you are good and our my good என்னுடைய உங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர் அதை கேட்கிறார் it's only to bless us நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் ஆண்டவர் அதை செய்கிறார் and to make us a blessing to many around us நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகரை நம் மூலமாக ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் அதை கேட்கிறார் god one day asked abraham give me isaac ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமிடத்திலே கேட்டார் ஈசாக்கை எனக்கு கொடுத்து விடு என்று கேட்டார் and when he asked abraham knew the gift of god ஆண்டவர் ஆபிரகாமிடத்திலே கேட்கும் பொழுது தேவனுடைய ஈவை அவர் அறிந்திருந்தார் he knew who it is asking him ஆபிரகாம் தன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தார் he knew the giver அந்த கொடுக்கிறவரை ஆபிரகாம் அறிந்திருந்தார் and so he did not hesitate அதனால் தான் ஆபிரகாம் தயங்கவில்லை he believed that god is almighty அவர் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை அவர் விசுவாசித்தார் he is powerful and great and awesome god அவர் வல்லமையும் மிகவும் பெரிய பிரமிக்கத்தக்க அதிசயமான தேவன் என்பதை அறிந்திருந்தார் he knew if god is asking me isaac he knew that he will give me something better ஆண்டவர் ஈசாக்கை என்னிடத்திலிருந்து அவர் கேட்பார் என்றால் அதற்கு பதிலாக அதற்கு மேன்மையானது ஒன்றை ஆண்டவர் தருவார் என்று ஆபிரகாம் தேவனை குறித்து விசுவாசித்தார் he will give me something eternal அவர் நித்திய மதிப்புடைய ஒன்றை எனக்கு தருவார் என்று விசுவாசித்தார் you know he knew that god will bless him with something that will make him a blessing to many others around him தன்னை சுற்றி இருக்கிற அநேகருக்கு தன்னை ஒரு ஆசீர்வாதமாக மாற்றுவார் என்று ஆபிரகாம் அறிந்திருந்தார் and that is why you know when god told him because abraham knew the gift of god abraham knew who it is asking him the night he heard that the morning he rose up and traveled to that mount moriah to offer isaac devan isaac ethanadathilirundu ketta poludhu devan innar enbadhaiyum avarude eevu innadhu enbadhaiyum arindapadinaale adutha naal kaalaiyile vidiyar kaalaiyile moriah malaiku thanudaiya pillai alaithu kondu baligida avar udandiyaga sendru vittar he knew who is asking him தன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார் so he did not hesitate அதனாலே அவர் தயங்கவில்லை it's because we do not know who it is asking us that we hesitate நம்மிடத்திலே கேட்கிறவர் யார் என்பதை நாம் அறியாதிருக்கிறபடியாலே தான் நாம் தயங்குகிறோம் we think you know god is trying to take away from us தேவன் you know robbers of something தேவன் நம்மிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை எடுத்து நம்மிடத்திலிருந்து அதை கொள்ளையாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறார் என்று நாம் நினைக்கிறோம் that is why we are not willing to give him adanal tha nam andavar kekkrathai nam kodukamal irukrom but abraham knew that anal abraham arindirundar and he laid isaac on the altar avar isaakai balipidathin meedhu vaithu vittar we all know god gave him eternal blessings nam yavarum arindirukrom devan avarku nithiya aashirvaadangalai koduthar he became like a well of blessings avar oorugira ootrai pondra or aashirvaadathai avar edathile koduthar abraham you know was not satisfied with isaac but he was satisfied he was longing for one who gave isaac abraham isaakinaleye dhrupti padavillai and isaakai kodutha devan meedhu avar dhrupti ullavara irundar and so god blessed him ahave devan abrahamai aashirvadithar and made him a blessing avarai oru aashirvaadamaga maatrinar the same god has promised us அதே தேவன் நமக்கும் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் that he will bless us with the blessing of abraham ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினாலே நம்மையும் ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் he who made abraham a well of blessing promised the same blessings in christ jesus to us ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை வாக்குத்தத்தம் பண்ணினவர் கிறிஸ்து இயேசு மூலமாக நமக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி இருக்கிறார் we read that in galatians அதை நாம் கலாத்தியர்லே வாசிக்கிறோம் galatians chapter 3 verse 14 கலாத்தியர் 3:14 galatians 3:14 கலாத்தியர் 3 அதிகாரம் 14 in order that in christ jesus the blessing of abraham might come to the gentiles so that we would receive the promise of the spirit through faith ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று you know before the pentecost it was only a well பெந்தகோஸ்தே 49 அது ஒரு கிணறாய் தான் இருந்தது but today after pentecost ஆனால் இன்றைக்கு பெந்தகோஸ்தே 49 பிறகு it is not a well of living water அது ஒரு ஜீவ தண்ணீர் உள்ள கிணறு அல்ல. பட் இன் கிரைஸ்ட் இட்ஸ் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர். ஆனால் கிறிஸ்துவிலே அது ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளாய் மாறியது. தட்ஸ் வாட் லார்ட் நோ ப்ராமிஸ்ட் இன் ஜான் 7:37. அதைத்தான் ஆண்டவர் யோவான் 7:37 வாக்கு பண்ணியிருக்கிறார். The rivers of living water shall flow. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். That Samaritan woman, she did not have a clue of what Jesus is saying to her. இந்த சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்த ஒரு துளியும் அறியாதவளாய் இருந்தாள். No, we read in John chapter 4. யோவான் 4 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Verse 15. 15th வசனம். You know, she was asking, Sir, give me this water so that I will not be thirsty nor come all the way here to draw. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே முண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். She was only thinking in a carnal way. அவள் ஒரு மாம்சீக விதமாக அவள் யோசித்துக் கொண்டிருந்தாள். She was also like, we are also like her. நாமும் அவளைப் போல தான் இருக்கிறோம். Brothers and sisters, are we satisfied with Isaac's? சகோதர சகோதரிகளே, நாம் ஈசாக்கின் மூலமாக மாத்திரமே திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறோமா? Yeah. Truly Isaac is a promise from God. ஆம், ஈசாக்கு தேவனிடத்தில் இருந்த வாக்குத்தத்த. It's a blessing from God. தேவனிடத்தில் இருந்த ஆசீர்வாதம் தான். But there's a greater blessing. ஆனால் அதை காட்டிலும் ஒரு மேலான ஆசீர்வாதம் உண்டு. When he gave up Isaac. ஆபிரகாம் ஈசாக்கை கொடுத்த பொழுது. We read that greater blessing. அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். Abraham received it. ஆபிரகாம் அதை பெற்றுக்கொண்டார். Because he knew the gift of God. ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுடைய ஈவை அறிந்திருந்தார். Because he knew who it is who is asking him. தன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை ஆபிரகாம் அறிந்திருந்தார். And we see here in Genesis chapter 22. நாம் ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். The greater blessing. அந்த மேல்மையான ஆசீர்வாதம். A blessing greater than Isaac's. ஈசாக்கை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம். Verse 17. 17th வசனம். Verse 17 and 18. 17-18 வசனங்கள். Indeed I will greatly bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. Earlier the Lord said I will bless you. இதற்கு முன்பதாக ஆண்டவர் சொன்னார் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். But now he says I will greatly bless you. ஆனால் இப்பொழுது மிக அதிகமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். Earlier the Lord said you know in Genesis chapter 12. ஆதியாகமம் 12th அதிகாரத்திலே. The Lord said I'll bless you, I will multiply you. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். But here the Lord said I'll greatly multiply your seed. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். A greater blessing. இது ஒரு மேலான ஆசீர்வாதம். And not only that the Lord said அது மட்டுமல்ல ஆண்டவர் சொன்னார் your seed shall possess the gate of their enemies. உன்னுடைய சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். You will be an overcomer. நீங்கள் not only you and your generation, your seed, your descendants will be living a overcoming life. நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததியார் எல்லாருமே சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்கிற ஜெயாளிகளாய் மாறுவார்கள். And in your seed verse 8 in your seed all the nations of the earth shall be blessed. 18th வசனத்திலே வாசிக்கிறோம் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். In the new covenant God has promised us the fullness of the spirit. புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவர் ஆவியின் நிறைவை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். A victory over sin. பாவத்தின் மீது உள்ள ஜெயம். An overcoming life. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. But that depends on giving up our Isaacs. ஆனால் அது எதை பொறுத்தது என்றால் நாம் ஈசாக்கை விட்டு கொடுக்கிறோமா இல்லையா என்பதை பொறுத்து இருக்கிறது. Isaacs which we love so much in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அன்பு கூறுகிற ஈசாக்குகள். Sinful Isaacs, sinless Isaacs. பாவமுள்ள ஈசாக்குகள், பாவமற்ற ஈசாக்குகள். Brothers and sisters. சகோதர சகோதரிகளே. Many of us in our church are not filled with the Holy Spirit. நம்முடைய சபையிலே அநேகர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படாமல் இருக்கிறார்கள். Young people. இன்னும் வயது முதிர்ந்த சகோதர சகோதரிகள் you are not filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படாமல் இருக்கிறீர்கள். Some of you once received the spirit. உங்களிலே ஒரு சிலர் ஏதோ ஒரு முற்காலத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டீர்கள். But you are empty now. ஆனால் இப்பொழுது நீங்கள் வெறுமையாய் இருக்கிறீர்கள். No water. அங்கே தண்ணீர் இல்லை. No spring of water. அங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதி அங்கே நீரூற்று இல்லை. No spring of life. அங்கே அங்கே ஜீவ ஊற்று அங்கே இல்லை. That's not God's will, brothers and sisters, for you. உங்களுக்கென்று இது தேவனுடைய சித்தம் அல்ல சகோதர சகோதரிகளே. Give him today what he asks you. தேவன் உங்களிடத்தில் கேட்கிறதை இன்று நீங்கள் கொடுத்து விடுங்கள். Give up your ashes which you are holding on to. நீங்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிற அந்த சாம்பலை எல்லாம் விட்டு விடுங்கள். Give up that worldly friendship. அந்த உலக பிரகாரமான அந்த நட்பை விட்டு விடுங்கள். Think of in your life, what is it that stands between you and the Lord? உங்களுக்கும் தேவனுக்கும் இடையிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற என்ன காரியம் என்ன என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். It's only ashes. அது எல்லாம் சாம்பல் தான். One day or other you will realize that, brothers and sisters. ஒரு நாள் இன்றைக்கு ஒரு நாள் நீங்கள் அதை உணர்வீர்கள் சகோதர சகோதரிகளே. But it will be too late if you realize it very late. ஆனால் தாமதமாக உணர்வீர்கள் என்றால், if you don't realize it today, it will be too late. இன்றைக்கு நீங்கள் உணராத பட்சத்தில் அது மிகவும் காலதாமதமாகிவிடும். Give that up, whatever stands between you and the Lord Jesus. உங்களுக்கும் ஆண்டவராகிய இயேசுவுக்கும் இடையிலே நிற்கிறதான காரியங்களை எல்லாம் விட்டு விடுங்கள். If you knew the greater gift that he is willing to give you, அவர் உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற அந்த மேலான ஆசீர்வாதத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், and if you knew who it is asking you, உங்களிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்றால், asking you to give me that, give up that, அந்த காரியத்தை எனக்கு கொடு, அந்த காரியத்தை நீ விட்டு விடு என்று கேட்கிறவர் இன்னார். The Lord is speaking to your heart today, don't hesitate, brothers and sisters. இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் இதயத்திலே பேசினார், தயவு செய்து தயங்காதீர்கள் சகோதர சகோதரிகளே. Give up, விட்டு விடுங்கள். And receive that source of that blessing. அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். The source of that living water. அந்த ஜீவ தண்ணீருடைய அந்த ஊற்றை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். That Holy Spirit. அந்த பரிசுத்த ஆவியானவரை. The power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை. Seek for that. அதற்கென்று அதை நாடுங்கள். May the Lord help all of us. ஆண்டவர் நம் யாவருக்கும் உதவி செய்வாராக.